அனைத்து விவசாய நட்பு சொந்தங்களுக்கும் கோபுவின் இரவு வணக்கம். இப்போ ஒரு பதிவு கேட்டேன், அதை எப்போ போட்ட பதிவோ முன்னே போட்ட பதிவோ எனக்கு தெரியல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பசு மாட்டிலேருந்து கோமயத்தை பிடிச்சி வயலுக்கு ஊற்றுறது, சாணி எடுத்து பஞ்சகவ்யம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் புதுசாக வந்து நடைமுறை கிடையாது, காலகாலமாக இறந்தது தான். ஊர் பக்கம் பட்டி போடுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது பட்டியாக ஆடு மேய்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆட்டை வந்து என்றைக்குமே வீட்டில் கட்ட மாட்டாங்க, வயலில் கட்டுவாங்க. வயலில் தான் ஆடு இருக்கும், எங்கே விவசாயம் பண்ணாலும் அந்த வயலில் தான் ஆடு இருக்கும். காட்டில் பட்டி போடுவாங்க, அப்படின்னா அந்த ஆடு போடுற மூத்திரம் புழுக்கை எல்லாம் இந்த காட்டை சுத்தம் பண்ணுற காலிலேருந்து பார்த்து 2 மணி நேரம் ஆடு மாடு பிடிச்சி கட்டி அதுக்கு சாணி சப்பு எடுத்து, இதுக்கே நமக்கு 2 மணி நேரத்து வேலை போயிடும். முன்னெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வயலில் கட்டுவாங்க, வயல்லே தான் மாடு இருக்கும், அங்கேயே ஒருத்த படுத்து தூங்குவாங்க. வீடுங்கிறது வந்து பெண்களுக்கு தான், இல்லை முடியாதவங்க குழந்தைங்க அவங்க தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த உடைக்கிற ஆண் வர்க்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் தான் இருக்கும், ஓட்டு சோத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான். படுத்தவங்க தங்க தான் வயலில் தான் எல்லாமே நல்லது கிட்டது எல்லாமே. அப்போ இன்றைக்கி என்ன பாதி வேலை மிச்சாவதா, இந்த குப்பையை கொண்டு கொண்டு வயலில் இருக்க வேலை மிச்சாவது. அது ஒவ்வொரு வயலாக வந்து எல்லாமே நிறுத்துவாங்க, அந்த வயலில் ஆடு மாடு கட்டுவாங்க, அது ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அப்புறம் அந்த வயலுக்கு வெள்ளாமல் வந்துடும், 100 வயலுக்கு போயிடுவாங்க, 100 வயலுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன, மாடு விடுற ஒன்றுக்கும் அங்கே போயிடுது, சாணியும் வயல்லேயே போயிடுது, குப்பையை எள்ளி கொட்டுற வேலை மிச்சாகுது, காட்டிலஞ்சு குப்பை கூட்டுற வேலை மிச்சாகுது, எல்லாம் மிச்சாகுது, எத்தனை வேலை மிச்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வேலை மிச்சாகுது. தண்ணியும் வயலில் போவோம், அதே தண்ணி அப்படி மாடு குடிச்சிக்குவோம், எந்த வேலையும் இல்லை. ஏன் நம்ம இதை பண்ண முடியும், வயலில் கொஞ்சோடு இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணோம்னா இப்படியே போய் அழிஞ்சு தான் போகிறோம் நம்ம. ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறது ஒன்றும் புரியல. இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள். இதை செஞ்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் மாட்டை கொண்டு இங்கே மாட்டெல்லாம் வீட்டில் கட்டாதீங்க, அதுக்கு தனியாக இடத்த ஒதுக்கி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வயலில் கட்டி பாருங்கள், அந்த வயல் வெள்ளாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள், அவ்வளோ அருமையாக வெள்ளாமல் வரும். வீட்டில் கட்டுறத விட வயலில் கட்டுங்க, அதே இதை அப்படியே அதே அளவுக்கு தூக்கி தூக்கி அப்படியே தூக்கி வச்சு வேண்டாம். ஒரு நாளுத்து வேலை சுற்றி வந்து பல்ல கட்டுறது, அது கூட ஆடு மாடு எல்லாத்தையும் உள்ளே அப்படியே விட்டுடலாம், எதையும் கட்டணும் அவசியமே கிடையாது, அதுக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கு தீனி போடுறோம், அதுலேயே தீனி போடுற எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ வேலை மிச்சாகுது நம்மளுக்கு, இந்த தட்டு கள்ளக்கொடி இதெல்லாம் நம்ம வீட்டு கொண்டு வந்துருக்கோம், வயல்லே ஒரு பொதுவான இடத்து உருவாக்கிட்டு அங்கேருந்து தூக்கி வராலும் மிச்சம், அப்போ அதுக்கு எவ்வளோ கூலி மிச்சாகுது, ஏகப்பட்டது மிச்சப்படுத்தலாம். இது என்னுடைய கருத்துங்க, இதுதான் நம்ம காலகாலமாக செஞ்சது, இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம்லாம். நன்றிங்க.